உள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். எங்கள் பாட்டுக்களை தென்றல் ஏந்தி செல்லும் இந்த ஊரெங்கிலும் எங்கள் பேரை சொல்லும். எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். உங்கள் உள்ளங்களை தொட்டு சிறுபூவை போல எள்ளி செல்லும் எங்கள் பாட்டு. சொல்லுங்களே உங்கள் கைத்தட்டல் போல் இல்லை செல்வங்களே. எல்லாம் தேவன் ஏற்பாடாச்சு. ஒரு நாள் நான் பாடாவிட்டால் மூச்சை அடைக்கும். எப்போதெல்லாம் சோகம் வரும் அப்போதெல்லாம் ராகம் வரும். கைக்குட்டை போலே வந்து கண்ணீர் துடைக்கும். சின்ன பிறைக்குள் மூடி கிடந்த குழு நிலவை போல இருந்தோம். இன்று உலகம் எங்கும் வீச இசை வெளிச்சம் கொண்டு வந்தோம். பயணத்தில் தடைகள் இல்லை. இனி எங்கெங்கிலும் எங்கள் கனமழை. எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். நம்பிக்கைதான் இளைஞர்கென்றும் மூன்றாம் கைதான். அந்த கை இல்லாவிட்டால் வாழ்க்கை இங்கேது. நித்தம் நித்தம் தட்டிப்பாரு, முடிந்தால் தலையால் முட்டிப்பாரு. என்னாலும் எந்த கதவும் தானாய் திருவாது. பட வேறு நாட்டு பறவை நம்ம வேடம் தாங்க வருது. அதன் இறக்கை வலித்த போதும் கொண்ட இலக்கை வந்து தொடுது. உந்தன் கைக்குள் வரும் லேலிலே லேலிலே லேலிலே லேலிலே லேலிலே.